శ్రీమన్నూతనరంగనాథరాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణార్థరాసంప్రాప్తతుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్షసంతరసుధాలక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతనవాగీషయమినం భక్త్యాశ్రయామోగురుం నవ్యవాగీషయోగీంద్రయాచపరసేవినం బ్రహ్మతంత్రస్వతంత్రహర్యం భజామస్వాత్మసంపదం. యస్య వాగృది పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఆస్తిక అన్బర్గల్ ఎల్లోరుకుం అడియనుడియ సుప్రభాతం. తెలియాత మరైనలంగల్ తెలిగిండ్రోమే என்ற தலைப்புல உபாயம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்த்த பஞ்சகத்துல ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா பிராப்தி உபாயம் பிராப்தி பலம் பிராப்தி விரோதி என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அர்த்த பஞ்சகத்துல முதலிலே சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்கள்ல உபாயத்தை அனுபவிக்கின்றோம். உபாயம் அப்படின்றது ரெண்டு விதம். அடையும் வழியை தெரிந்து கொண்டு, ஏன்னா அர்த்த பஞ்சகத்துல எப்படி பிராப்தி உபாயமானது முதலிலே விளக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் எழலாம். அடையும் வழியை தெரிந்து கொண்டு அடையும் பொருளையும் அடைபவனுடைய சொரூபத்தையும் நாம பிறகு தெரிந்து கொள்ளலாம். சென்ற பாசுரத்துல உபாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பக்தியினுடைய சொரூபமானது விளக்கப்பட்டது. சுவாமி தேசிகனால் இயற்றப்பட்ட தேசிக பிரபந்தத்துல அர்த்த பஞ்சகத்தினுடைய ஏழாவது பாசுரத்தை நாம அனுபவிச்சோம். யம நியமாசனங்கள் ஏழாவி புலநடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாசுரங்களை அனுபவிச்சோம். பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோம். இப்போ உபாயத்தினுடைய இரண்டாம் பகுதி, உபாயம் ரெண்டு, பக்தி பிரபத்தி என்று சொல்லப்படுகின்றது. பக்தியினுடைய சொரூபமானது விளக்கப்பட்டது. இப்பொழுது பிரபத்தியினுடைய சொரூபமானது இந்த அர்த்த பஞ்சகத்தினுடைய எட்டாவது பாசுரத்தின் மூலமாக பிரபத்தியினுடைய சொரூபத்தை சுவாமி தேசிகன் மிக அழகாக விளக்கி காட்டுகிறார். புகழிலகில் இல்லாது பொன்னருள் கண்டுற்றவர்க்கு கண்டுற்றவர்க்கும் அகலகிலாம் அன்பர்க்கும் அன்றே தன் அருள் கொடுத்து பகலதனார் பழங்கங்குள் விடுவிக்கும் பங்கயத்தால் அகலகிலே நின்றுரையும் அத்திகிரி அருண்முகிலே. புகழுலகில் இல்லாது பொன்னருள் கண்டுற்றவர்க்கு பங்கயத்தால் அகலகிலேன் என்று உரையும் அத்திகிரி அருண்முகிலே. பங்கயத்தால் பங்காத்து ஜாயதேதி பங்கஜம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பங்கஜத்தினுடைய உற்பத்தி சொல்லப்படுகிறது. அப்படி பங்கயத்தாள் பங்கஜத்திலே வீற்றிருக்கக்கூடியவள், தாமரையில் அவதரித்த திருமகள் பங்கயத்தாள் பிரிவிராட்டியார் அகலகிலேன் என்று உரையும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் பிரியமாட்டேன். அழ்வாருடைய பாசுரம் இல்லையா இது? உலகமுண்ட பெருவாயா பதிகத்தினுடைய பாசுரம். அகலகிலேன் இறையும் நின்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக இருக்கக்கூடியவனுடைய இடக்கு இருக்கக்கூடியவனை பற்றி வரக்கூடிய பாசுரம். அப்ப அந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் இங்க சுவாமி தேசிகனும் அகலகிலேன் என்று உரையும் உன்னை எந்த க்ஷணமும் உன்னை பிரிய சக்தி இல்லாதவளாக இருக்கக்கூடியவள், சக்தி உடையேன் அல்லேன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ சக்தி இருக்கக்கூடியவர் கிடையாது. ஈஸ்வரனுடைய பிரவிருத்திகள் எல்லாவற்றிலும் சேர்ந்திருக்கக்கூடியவளான பிராட்டி. ஏன்னா திவ்ய தம்பதிகள் தங்களுக்குள்ள ஒரு வரைநிறை கொண்டு காரியங்களை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இவ்வளோ புருஷகார பூத்தையாக இருக்கிறாள். நித்தேவ ஏஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீர் அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவ இயம் த்விஜோத்தம. நித்தேவ ஏஷா ஜெகன்மாதா, இவள் எம்பெருமான் எப்படி நித்தியபூதனாக இருக்கின்றானோ அப்படியும் எதற்கும் குறைவில்லாமல் எம்பெருமானோ போலவே இவளும் இருக்கிறாள். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் முழுவதுமாக பிராட்டிக்கும் பொருந்தி இருக்கிறது. யுவத்வாரௌ துல்யேபி ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல பட்டர் சொல்ற. அப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான தன்மைகள் அனைத்தும் நிரம்ப பெற்றவளாக இருக்கக்கூடியவள், எம்பெருமானை ஒருபொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியவள். பகலகிலேன் என்று உறையும் அத்திகிரி, பெருந்தேவி நாயிகா சமயத்தை எழுந்தருள் இருக்கக்கூடியதான அஸ்மத் குல தனமாக இருக்கக்கூடிய தேவாதிராஜன் நம்ம பெருமாள், அவன் அவனுடைய திருவடித்தால் பற்றி கொண்டவர்களை சுவாமி தேசிகன் சாதித்தா போல வைகுண்ட வாசேபி நமயபிலாஷா என்று நினைப்பவர்களுக்கு அவன் இந்த காலராத்திரியை போக்கடிப்பான். சம்சாரம் சொல்லக்கூடிய பழம் கங்குல் சம்சாரம் என்று சொல்லக்கூடியதான காலராத்திரியை போக்கடிப்பான். பக்தியினுடைய சொரூபத்தில் எட்டு அங்கங்கள் விளக்கப்பட்டன. பிரபத்திக்கு இருக்கக்கூடிய அங்கங்களை விளக்கி சொல்லக்கூடிய பிரகரணம் வேற இடத்துல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். பிரபத்திக்கு இருக்கக்கூடிய அங்கங்களை அங்க விளக்கிறான். பேரருளாளன் பக்தியோகத்தை அங்கங்களோடு அனுஷ்டிப்பவருக்கு சம்சார பந்தத்தை நீக்கி மோட்சத்தை அளிப்பான் என்பது யமனியம ஆசனங்கள் பாசுரத்தில் சொல்லப்பட்டது. அதே தேவாதிராஜன் அவனுடைய திருவடித்தாள் மாம் ஏகம் சரணம் விரஜ என்று அவனுடைய திருவடித்தாளை பற்றி கொள்ளக்கூடியவர்களுக்கு சம்சார சாகரம் என்று சொல்லக்கூடியதான காலராத்திரியை போக்கடிப்பான். எப்படி? புகழ் உலகில் இல்லாது பொன்னருள் கண்டுற்றவர்க்கு வேறு ஒரு புகலிடம் என்பது இல்லை. ஒன்றே புகழொன்று உரைக்க அன்றே அரைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா. பெரியோர்கள் எல்லாம் சாட்சாத் தேவாதிராஜனுடைய திருவடி மட்டும்தான் புகலிடம் என்று சொன்னதை கேட்டு அன்றே அடைக்கலம் தந்த நம் அத்திகிரி திருமால் அன்னையே எனக்கு அடைக்கலத்தை கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட தேவாதிராஜனுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்ளக்கூடியதை காட்டிலும் வேறொன்று கிடையாது எனக்கு. புகழ் உலகில் இல்லாது. அப்போ உலகில் புகழ் இல்லாது, லோகத்துல வேற ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாது என்னால. நீங்க என்னென்னவோ சொன்னீங்க, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் தாரணம் சமாதி அதெல்லாம் வேண்டாம், அது எதுவுமே என்னால முடியாது. இப்போ உலகில் வேறு ஒரு புகழ் அப்படின்றது துளியும் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியதான பொன் அருள் கண்டுற்றவர்க்கு எம்பெருமானுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை, அவன்தான் எல்லாத்தையும் பண்றான். மச்சக்தி மாத்திரகணேன கிமிகாஸ்தி சக்கியம் சக்கியேனவா தவகரீச கிமஸ்தி சாத்தியம் சுவாமி தேசிகனே சொன்னார். அவன் தான் எல்லாத்தையும் வழி நடத்தின்னு போறான். அவனுடைய அருள் அவனுடைய கருணை அப்படி இருக்கு. பிராட்டியினுடைய பெருந்தேவி தாயாருடைய கருணை அப்படி இருக்கு. பெருந்தேவி தாயார் என்னை எம்பெருமான் திருவடிவாரத்திலே சேர்ப்பிக்கிறாள். அகலகிலா அன்பர்க்கும் அன்றே தன்னருள் கொடுத்து எம்பெருமானின் திருவடியை விட முடியாதவர்களுக்கு எம்பெருமானுடைய அருளை கொடுத்து அன்பர்க்கும் எம்பெருமான் அனுபவத்தை விட்டுட்டு ஒரு க்ஷணமும் பிரியாதவர்கள் எம்பெருமான் திருவடி வாரத்தில் அப்படிப்பட்ட காதல் இருக்கக்கூடிய பாகவதர்கள். இந்த காதலை ஏற்படுத்தி யாரு? புருஷகார பிரபத்தி. எம்பெருமானிடத்தில் பிரபத்தியை அனுஷ்டிப்பதற்கு முன்பு புருஷகார பூர்த்தியாக இருக்கக்கூடிய பிராட்டியின் இடத்துல புருஷகாரமாக செய்யக்கூடிய பிரபத்தி. புருஷகாரம்னா என்ன அர்த்தம்? பெரியவாள் ரொம்ப அழகா சொன்னா, பலன் தரவல்ல சேதனனை நெருங்குவதற்காக பலனை அடைய விரும்பக்கூடியவராலே உபாயமாக வருவிக்கப்பட்ட மற்றொரு தேவதை, சமானமான தேவதை. நான் பலன் அடைய விரும்புறேன், பலனை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த பலனை எனக்கு பெற்றுத்தர வேண்டி ஒரு இடத்துல ஒருத்தர் இடத்துல போய் யாச்சகம் கேட்கறது இருக்கு பாருங்க, அதுதான் புருஷகாரம். அவனை கொண்டு, அவனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்வது நிச்சயமா நடக்கும் காரியம். இவனை பற்றி கொண்டால், அதாவது பிராட்டியை பற்றி கொண்டால், பெருந்தேவி தாயாரை பற்றி கொண்டால், தேவாதிராஜன் நமக்கு அருள் கொடுப்பான் அப்படின்றதுதான் புருஷகாரம். திருப்த பிரபத்தி, ஆர்த்த பிரபத்தின்னு ரெண்டு பிரபத்தி. ஏதத் தேகாவசானே மாம் த்வத்பாதம் பிராபய ஸ்வயம் என்பது திருப்த பிரபத்தி. ஆதலால் பிறவி வேண்டேன் ஆழ்வார் சொன்னா போல இப்பயே என்ன ஆயிடுச்சு போயிடுன்னா அது ஆர்த்த பிரபத்தி. நாம கூட பகவத் விஷயத்தில் சொல்றமே, ஆர்த்த ஸ்வரத்திலே கூப்பிடும் அளவிலே, அப்படி பண்ணக்கூடிய பிரபத்தி ஆர்த்த பிரபத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது, இந்த க்ஷணமே மோட்சம் பெற வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஆர்த்த பிரபத்தி. கடைசியில வர சுவாமி, ஏதத் தேகாவசானே மாம் த்வத்பாதம் பிராப்பய, என்னை நீ சேர்த்துக் கொள்வாயாக, உன் திருவடியிலே சேர்த்துக் கொள்வாயாக, தினமும் சொல்லிட்டு இருக்கமே, அது திருப்த பிரபத்தி. இப்படியாக பிரபத்தியினுடைய சொரூபங்களை சுவாமி வேதாந்த தேசிகர் இந்த அர்த்த பஞ்சகத்தினுடைய எட்டாவது பாசுரத்துல விளக்கி சொல்கிறார். புகழுகலில் இல்லாது பொன்னருள் கண்டுற்றவர்க்கும் அகலகிலான் வன்பர்க்கும் அன்றே தன்னருள் கொடுத்து பகலதனார் பழங்கங்குள் விடுவிக்கும் பங்கயத்தாள் அகலகிலேன் என்றுரையும் அத்திகிரி அருள்முகிலேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.